السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال تعالى في مقام آخر: فأعوذ بالله من الشيطان الرجيم: إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. وقال تعالى في مقام آخر: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ما كان لبشر أن يكلمه الله إلا وحيا أو من وراء حجاب أو يرسل رسولا يوحي بإذنه ما يشاء. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يكون أحدكم مؤمنا حتى أكون أحب إليه من والده وولده ونفسه والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால், மகத்தான கிருபையால் நாமெல்லாம் பின்பற்றி நடப்பதற்கு தகுந்த ஒரு நாயக திருமேனி கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் பாக்கியமாக, ரஹ்மத்துல் ஆலமீனாக ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ ஃபத்தபிஊனி, ஒரு மனிதன் எனக்கு அல்லாஹ்வின் மீது அளப்பரிய பிரியம் இருக்கின்றது, அல்லாஹ் மீது நான் ரொம்ப முகப்பத் வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன், அல்லாஹ் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், நான் அல்லாஹை மட்டுமே வணங்குவேன், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தௌஹீதின் விஷயத்திலும் யாரையும் யாருக்கும் அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று ஒருவன் வியாக்கியானம் பேசுவான் என்றால், அந்த மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது பிரியம் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வை அவரே யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு எதையும் எக்காலத்திலும் எப்படியும் இணை வைத்து விட மாட்டேன் என்பதில் நீங்கள் உறுதியான மக்களாக இருந்தால், அதை பின்பற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த உங்களுடைய நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை, தவக்குள், அந்த விஷயத்தை, உறுதியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரே வழி, என்னை பின்பற்றுவதுதான். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நீங்களாக கற்பனை செய்து கொண்டால் ஏகத்துவமாகிவிடாது, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீங்களாக விளங்கி கொண்டால் அது குதிரத்தாகிவிடாது, அல்லாஹ்வுடைய வல்லமை நீங்களால் நம்பிக்கொண்டால் நம்பிக்கையாகிவிடாது. நான் எப்படி சொல்லித்தந்தேனோ அப்படி நம்புவது, நான் எப்படி சொல்லித்தந்தேனோ அப்படி ஏற்றுக்கொள்வது, நான் எப்படி உங்களுக்கு விளக்கி தந்ததோ அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது, இதுதான் நீங்கள் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்திற்கும் பிரியத்திற்கும் அடையாளம். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை முஹப்பத் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால், என்னை பின்பற்றுங்கள், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால், யுஹிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், யகஃபிருலக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பது ஒரு குணம் இருக்கட்டும், அல்லாஹ் நம்மீது எப்ப நேசம் வைப்பான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் தான் அல்லாஹ் நம்மீது நேசம் வைப்பான். நாம் அல்லாஹ் மீது நேசம் வைக்கலாம், நாம் அல்லாஹ் பிரியப்படலாம், நம்முடைய இந்த பிரியம் ஒரு வழி பிரியமாகவோ ஒரு பாதை பிரியமாகவோ இல்லாமல், அல்லாஹ்வும் நம்மீது பிரியப்பட வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும், பெரிய பெரிய விஷயங்களிலும், உலகத்திலே விஷயங்களிலும், ஆகரத்திலே விஷயங்களிலும், ஆன்மீகம் இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் சமூகவியலாக இருந்தாலும் எல்லா துறைகளுக்கும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக ஒரு தலை சிறந்த பயணியராக அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். அந்த தலை சிறந்த வழிகாட்டியை நாம் பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பறைசாட்டுகின்றான். நம்முடைய எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் அல்லது அவருடைய அங்கீகாரம் இதற்கு கிடைத்திருக்கின்றதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை இதற்கு ஒத்திருக்கின்றதா என்பதை கண்காணித்து பின்பற்ற வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. அதற்கு மாற்றமாக இன்று நாம் ஷைத்தான்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வின் மீது உள்ள முஹப்பத்தை அப்புறப்படுத்துவதற்கும் மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நம்மை ஆளாக்கி பெருமானாருடைய பரிந்துரையை விட்டும் பெருமானாருடைய சிபாரிசை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய காரியங்களை இன்று பெருமானார் மீது முஹப்பத் என்ற பெயரிலே ஷைத்தான்கள் நமக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்ட அந்த முசிபத் இன்று நமக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களை ஒன்றாக சொல்வார்கள். ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹவுதுல் கௌசர் என்ற தராகத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த ஹவுதுல் கௌசர் தராகத்திலே மூமின் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்து விடாரால் அவர் சொர்க்கத்துக்கு போய் சேரும் வரை அவருக்கு தாகம் என்பதை ஏற்படாது. ரப்பல் ஆலமீன் அதை பற்றி சிலாயி தன் திருமறையில் சொல்கின்றான், இன்ன ஆத்தைனா கல் கௌசர் ரபியே, உமக்கு கௌசர் என்ற தராகத்தை வழங்கியிருக்கின்றோம். அல்லாஹ் பெரிய பெருமையா சொல்றான். அந்த கௌசர் என்ற தராகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையில் நின்று கொண்டிருப்பார்கள். அங்கே கியாமத்து நாளிலே தாகத்தோடு வரக்கூடிய தங்களுடைய உம்மத்தினர்களுக்கெல்லாம் நீர் அழி கொடுத்து கொண்டிருப்பார்கள். நல்ல முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நீரை பருகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தனிப்பட்ட முறை ஸ்பெஷலா அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்களால் தண்ணீர் பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை நம்மையும் சேர்த்தருள்வானாக. அப்படிப்பட்ட அந்த ஹவுதுல் கௌசர் அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு தங்களுடைய உம்மத்தினருக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள், குடித்துக் கொண்டே இருப்பார்கள் மக்கள் எல்லாம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள், ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் இடத்தில் தண்ணீர் பருகுவதற்காக, மலக்குமார்கள் அவர்களை தடுத்து விடுவார்கள், இங்கே தண்ணீர் குடிக்க வராதீர்கள் என்று. அப்பொழுது அந்த மக்கள் சொல்வார்கள், நாங்கள் ரசூலுடைய உம்மத்து தான், நாங்களும் ரசூலுடைய உம்மத்து தான், எங்களை தண்ணீர் குடிக்க விடுங்கன்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவர்களை ஏறெடுத்து பார்த்து சொல்வேன், மலக்குமார்களே அவர்களும் என்னுடைய உம்மத்தினர் தானே, என்னிடத்தில் வரவிடுங்கள், தண்ணீர் குடிக்கட்டும் என்று சொல்வேன். அதற்கு மலக்குமார்கள் சொல்வார்கள், யார் ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களுடைய உம்மத்தினர்கள் தான், ஆனால் இன்னக்கலா தாரிஃபு மா அஹதசு பாதக, உங்களுடைய பெயரால் நீங்கள் சொல்லாத காரியங்களையும் செய்யாத காரியங்களையும் மார்க்கம் என்ற பெயரிலே இவர்கள் என்னென்ன அசிங்கங்களை எல்லாம் அரங்கேற்றினார் என்பது உங்களுக்கு தெரியாது. மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுடைய பெயரால் உங்களுடைய முகப்பத்துங்கிற பெயர்ல என்னென்ன பிதாத்துக்களை என்னென்ன அனாச்சாரங்களை மார்க்கம் என்ற பெயரால் இவர் உருவாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு மகளன் மகளன் தூரமாக போங்க தூரமாக போன்று விரட்டி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். இன்றைக்கு அருமை அதனால்தான் சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்ல முகப்பத்துங்கிற பெயர்ல பிரியம் என்ற பெயரில் இன்றைக்கு மௌலூது ஓதக்கூடியவர்களும் அதை ஒரு மார்க்கமாக நினைக்கக்கூடியவர்களும் அதை ஒரு புனிதமாக நினைக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீர் பருக விடாமல் மலக்குமார்களால் தடுக்கப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. அதற்கு முன்பாக அந்த அடிப்படையில் அந்த மௌலூதில் உள்ள அபத்தங்களையும் அதில் இஸ்லாத்திற்கு முரணான ஷரியத்திற்கு எதிரான அதில் இருக்கக்கூடிய சிறுக்குகளையும் அனாச்சாரங்களையும் உங்களுக்கு சென்ற வாரம் சொன்னேன். அதில் ஒன்றும் இன்னும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் இந்த வாரம் சொல்லுதாக சொன்னேன். அந்த மௌலூதிய வரியில் அந்த மௌலூத் ஆசிரியர் சொல்கின்றார் ஒரு இடத்துல, ஃபனாதாஹும் அர்ரஹ்மான் அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி மா தாரின் நஅமில் அர்கதி தும் ஆரிது அலல் ஹலாயிக் குல்லிஹா மின் குல்லி ரௌஹானி வ குல்லி முஜஸ்ஸதி. இந்த மௌலூத் வரியுடைய பைத் இது. அது என்ன சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வாரமே சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த உடனே அப்துல் முத்தலிப் கையெழுத்து வச்சு தாளாட்டு பண்ணாரு. அதுல வந்து உன் பேர் தாமா குரான்லயும் இருக்குது, உன் பேர் தாமா சொர்க்கத்திலும் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வருடங்களுக்கு பிறகு அருளப்பட்ட அந்த குரான் காஃபிராக இருந்த அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரிஞ்சது, அவர் எப்படி ரசூலுல்லாஹி பேர் குரான்ல இருந்து பார்த்து கேட்டாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த அந்த அந்த வரியினுடைய தொடர்ல இந்த மௌலூத் ஆசிரியர் சொல்றான், இதுக்கு ஒரு அருமையான வியாக்கியானம் சொல்றாங்க. என்னன்னா அந்த மௌலூத் விரும்பிகள்ட்ட போய், எங்க அதர் சொல்றது கரெக்ட் தானங்க, அந்த 40 வருஷத்துக்கு பிறகு இறங்கின குரான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அது காஃபிரா இருந்த அப்துல் முத்தலிபுக்கு எப்படிங்க தெரிஞ்சது, குரான்ல இல்லது, உன் பேர் தான் குரான்ல இருக்குன்னு சொல்றாரு அப்படி கேட்டா, அதுக்கு என்ன வியாக்கியம் சொல்றாங்களா, குரானுங்கிறது இந்த குரான் மட்டும் இல்ல இஞ்சியிலையும் இந்த குரான் தான் சொல்றோம். இங்க அர்த்தம் குரான் என்ன அர்த்தம், ஈசா அலை இஸ்லாத்துக்கு இறங்கின இஞ்சியிலும் குரான் தான், தாவூத் அலை இஸ்லாத்துக்கு இறங்கின ஜபூரும் குரான் தான், மூசா அலை இஸ்லாத்துக்கு இறங்கின தௌராத்தும் குரான் தான். இந்த குரான் சொன்னா குரான் மட்டும் நோக்கம் இல்ல, முன் சென்ற எல்லா வேதங்களுமே இந்த நோக்கம் தான், அந்த அர்த்தத்துல தான் இந்த ஆசிரியர் பாடியிருக்காரு அப்படின்னாங்களாம். பிராங்கேகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல குர்ஆனில் உள்ளவற்றை பின்பற்றுங்கள் அப்படின்னா அப்ப தௌராத்தில் உள்ளதை பின்பற்றணும், இன்ஜில்ல உள்ளதை பின்பற்றணும். அதனால கிறிஸ்தவரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன்பா நீங்க எங்களுடைய பைபிளையும் எங்களுடைய முன்னேற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க இறை வேதம் நம்புனீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருடைய கருத்துக்கு நம்ம வலிச்சத்த மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மௌலத ஆசிரியரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த மௌலத பேர்ல உள்ள ஒரு மூடத்தனமான முகப்பத்தினால எப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க. குரான் அப்படின்னு சொன்னா குரான மட்டும் குறிக்காதான், முன்சண்ட எல்லா வேதங்களையும் குறிக்குமா? முன்சண்ட எல்லா வேதங்களையும் ரசூலா பேர் இருந்துச்சா? அதை வச்சு அப்துல் முத்தலிப் பாடினாரா? அப்ப குரான்னு சொன்னா குரான மட்டும் குறிக்காது, எல்லா முன்சால உள்ள வேதத்தையும் குறிக்கும். ரசூல் சொன்னா ரசூல்லா மட்டும் குறிக்காது, முன்சண்ட எல்லா ரசூல்மார்களையும் குறிக்கும். அல்லான்னு சொன்னா அல்லாஹ் மட்டும் குறிக்காது, எல்லா தெய்வங்களையும் குறிக்கும். அர்த்தம் கொள்ளலாமே. அப்ப எதுக்கு அல்லாஹ்க்கு அல்லாஹ் பேர் வைக்கணும், ரசூலுல்லாஹ்க்கு முஹம்மது பேர் வைக்கணும், குரானுக்கு குரான் பேர் வைக்கணும்? எப்படி அபத்தமானவர் தங்களுடைய இந்த பொய்யான கற்பனையை இட்டு கட்டுவதற்காக வேண்டிய இந்த பொய்யான கற்பனையை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் எப்படி எல்லாம் மார்க்கத்தை பிழைப்பாக்கி அந்த பிழைப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள் எப்படி எல்லாம் பாமர மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த மௌலூத் வரியில ஒரு வரியில சொல்றாரு, நாதாஹும் ரஹ்மான் அன் தூஃபு பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்கு மரலை அழைத்தானாம். அவர்களை மலக்கு மரலை அழைத்தான், ரஹ்மான் ரஹ்மான் அழைத்தான். என்னண்டு இவரை கொண்டு சுற்றி காட்டுங்கள், ரசூலா கொண்டு போய் உலகத்துல எல்லா ஜீவராசியும் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னானா. உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய அரிசியும் கொண்டு போய் சுத்தி காட்டுங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி இந்த கிறுக்கு கவிஞன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை இந்த கவிஞன் கேட்டானா? அல்லாஹ் சொன்னதை கவிஞன் கேட்டானா? அல்லது அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாமே இட்டு கட்டி போய் சொல்கின்றானா? அது தமிழ்ல சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிச்ச கதண்டு, முஹிதீன் அப்துல் காதர் கடிச்சு ரசூல்லாவை கடிச்சு கடைசி அல்லாட்டே போயிட்டான். ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வமன் இஃப்தரா மின் பாதி தாலிக ஃபௌலாயிக ஹுமுல் ழாலிமூன். இவ்வளவு தெளிவாக ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சொன்ன பிறகு மார்க்கத்தை இறக்கிய பிறகும் யார் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்களோ, உமனிப்தரா அலல்லாஹில் கதிப, உமனிப்தரா அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ, அல்லாஹ் சொல்லாமலேயே அல்லாஹ் அழைத்தான் மலக்குமார்களை, அழைச்சி சொன்னான் கூட்டு போய் காட்டுங்க, எல்லா படைப்புகளும் கொண்டு போய் காட்டுங்க, இவரை கொண்டு போய் எல்லா முகத்தையும் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்னான்டா, இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் என்பதை இந்த கவிஞனுக்கு சொன்னது யாரு? அல்லது கவிஞன் நேரடி கேட்டான், அல்லாஹ் சொன்னது நேரடி கேட்டானா இவன்? அல்லது அல்லாஹ் இட்டு கட்டி பொய்யை சொல்கின்றானா? இதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வ மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப மின்பாதி தாலிக. இதற்கு பிறகு யார் அல்லாஹ்வின் மீது பட்டவர்த்தனமாக பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ, ஃபௌலாயிக ஹுமுல் ழாலிமூன், அவர்கள் தான் மாபெரும் அநியாயக்காரர்கள். அந்த அநியாயக்காரர்கள் லிஸ்ட்ல இந்த மௌலூது கவிஞனும் இருக்கின்றான், இந்த மௌலூதுக்கு வக்காலத்து வந்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் பிறகு மௌலூது சுபஹான மௌலூது, இதெல்லாம் நான் சொல்றது சுபஹான மௌலூதுல தப்பே இல்லைங்குவாங்க. இந்த மௌலூது பயத்துல சில பேர் சொல்லுவாங்க, மொய்தி நாட்டவங்க மௌலூதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், நாவூர் ஆண்டவங்க மேல கொஞ்சம் அப்படி இப்படி லேசா அப்படி அல்லாக்கு இறை வைக்கிற மாதிரி சிரிப்பு வைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா சிரிப்பு வைக்கிறது எப்படி அப்படி இப்படி லேசா அல்லாக்கு சிரிப்பு வைக்கிறது? இன்ன சிறுக்கல்ல உருமன் அழியுங்கிற அல்லா, அநியாயங்களையே மகத்தான அநியாயம் அல்லாவுக்கு இணை வைப்பதுதான், மாபெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கதான், எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுவான், அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாங்கிறான். அதுக்கு இந்த மௌலூத் பித்தர்கள் என்ன சொல்றாங்க, நாவூராண்டவ மௌலூதுல மொய்தாண்டவ மௌலூதுல கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டா சிறுக்கு இருக்குமா, ஆனா சுபஹான மௌலூது ரொம்ப பரிசுத்தமான மௌலூதான். நான் போன வாரம் சொன்னது இதுவரை சொல்லிட்டு இருக்கு போல இந்த சுபஹான மௌலூதுடைய கதைகள் தான். இன்னும் அந்த மௌலூதுலாம் போவே இல்லை, நாவூராண்டவ மௌலூதுக்கு மொய்தாண்டவ மௌலூதுலாம் போவே இல்லை. அந்த சுபஹான மௌலூதுல முத்தாய் போச்ச மாதிரி யாசையதின்னு ஒரு பைத்து வருதுங்க. அந்த யாசையதி பைத்துல பாருங்க, அந்த பைத்துறை ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டது, அந்த மகத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் நம்ம சிறப்பாக ஓதுவீங்க. அந்த மகத்துவத்தை எழுதலாம் பாருங்க, இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா மதிலின் சுவர்களில், இது அரபு தமிழ், அரபு தமிழ் அப்படின்னு சொன்னால் நம்ம சில பேர் தெரிஞ்சிருக்காது, தமிழ் வார்த்தை ஆனால் அரபில் எழுதியிருக்கும். உதாரணமாக இங்கிலீஷில் இந்த பையன் அப்படிங்கிறத INDHA இந்த PAYAN பையன் அப்படின்னு எழுதும் பாருங்க, இதான் இதை மாதிரி அரபில் எழுதுறது. இந்த பையன்கிறத அலிப் நூன் சேரியின் தால் ஜபர் தா, இந்த பையன் பா வந்து பான் எழுதுவாங்க, ஃபேஸ் ஜபர் பா, Enak kahiy malah kapal lapau bangga, di antara kapal India aku nari cuni utarla. Adalah pon orang terima untuk selama matang kerja ini itu leh. Ini mana pandra kau poyel di sini. Nikah Allah itu berada. Masa-masa umrah operangga, wacanasa jiwu itu kerangga. Apa itu poyel yang berdua ma? Angkara sulullah, sallallahu alaihi wasallam, rawulah itu cewer galih erda pati ini bayi tayi. Cunna beri yar tiri ma? Jibril alaihi salatu salam ini cula beri rade. Ini bayi tayi. Cunna beri yar Jibril alaihi salama. Adalah ini bayi tayi sulullah itu, rawulah itu, madil cewer galih erda cerita. Apa yang nak cerita barangan? Ya saya ini, ya Rasulullah, ya khutbi ini, mali siwa kawala, alwi wala, ilah hadiah berjila, awam ikut dalam bait. In dalam bait dalam dal cerita ini nanti, Jibril alaihissalatu wassalam kau dia Jibril alaihissalam, apa orang barangan? Inni ida masni laymu yurawiuni, akul ya saya ini, sadati ya sanadi. Ini adalah nanti cerita paling hangat rahoh. Ipana putu part leh, ala mukti morningi pohar part rasmi mana part leh, ini part orang dalam bait. நான் ஜெரு பழைய காலத்துல ஹத்தல பாறேன் இன்னி இதா மஸ்ஸனி லைமு ரவ்வியுனி என்னை பயமுறுத்த கூடிய அநீதம் என்னை சூழ்ந்து விட்டால் யார் சொல்றதுங்க யார் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இன்னி இதா மஸ்ஸனி லைமு ரவ்வியுனி என்னை அச்சுறுத்த கூடிய அநீதம் என்னை சூழ்ந்து விட்டால் உடனே அப்போல நான் சொல்வேன் யா சையித சாதாதி யாசனதி தலைவர்களெல்லாம் தலைவரே முஹம்மதே என்னுடைய ஊன்றுகளே என்று அழைப்பேன் அவருக்கு அச்சுறுத்த கூடிய அனித வந்துட்டா யார் அழைப்பான் அவர் ஜிப்ரீல் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பாங்க எப்படி யா சையித சாதாதி தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே யா சனதி என்னுடைய ஊன்றுகோலே என்று அழைப்பேன் நீங்கள் அவர் அழைப்பாராம் யார் ஜிப்ரீல் இஸ்லாம் என்னுடைய ஊன்றுகோலே குன்லி சஃபியான் இல ரஹ்மான் மின் சுலலி என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் ரஹ்மான் இடத்தில் சிபாரிசு செய்யுங்கள் குன்லி சஃபியான் எனக்கு சிபாரிசு செய்யக்கூடியவரா நீங்கள் ஆகிவிடுங்கள் இல்ல ரஹ்மான் மின் ஜுலலி யார் இடத்துல ரஹ்மான் இடத்துல அல்லாஹ் இடத்துல எனக்காக வேண்டி நீங்க சிவாரி செய்யுங்க எதுக்கு மின் ஜுலலி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பாவம் பண்ணிட்டாங்களாம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக ரசூலுல்லாஹி அடுத்து கேக்குறாங்களா இதா மஸ் இன்னி இதா மஸ்னி லைமு ரவ்வியுனி என்னை அப்படியே அச்சுறுத்த கூடிய அநியாயம் என்னை சூழ்ந்து கொண்டால் நான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்னுடைய ஊன்றுகோலே குன்லி சஃபியன் இல ரஹ்மான் மின ஸுலலி இந்த அநீதத்தை விட்டு இந்த குற்றத்தை விட்டு என்னை மன்னிக்கப்படுவதற்காக ரப்பல் ஆலமீன் சிபாரிசு செய்யுங்களே என்று நான் உங்களிடத்தில் தான் கேட்பேன் யாரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மலக்குமார்களை பற்றியும் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ மலக்குமார்களுக்கு அதிலே ஒரு இம்மியளவும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் யஃபாலூன மா யுமரூன் அவர்களுடைய கட்டளை எல்லாம் அவர்களை செய்யலாம் அல்லாஹ் எதை சொன்னாரோ அதைத்தான் செய்வார்கள் ஒரு இம்மியளவும் பாவம் செய்ய மாட்டார்கள்ங்கறான் யாரு அல்லாஹ் யாரை பத்திங்க மலக்கு எந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை படைத்தானோ படைத்த ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை சிபாத்து பத்தி சொல்றான் லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய கட்டளைகளை இம்மியளவு மாறு செய்ய மாட்டார்கள் யஃபாலூன மா யுமரூன் எதை சொன்னோமோ அதைத்தான் செய்வார்கள் அவர்கள் இன்னொரு ஆயத்துல சொல்றான் லா யஸ்பிகூன பில் கவுல் அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பேச மாட்டார்கள் அல்லாஹ் எதா சொன்ன ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னேன் ஏன் இப்படி செய்யற லா யஸ்பிகூன பில் கவுல் அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒரு வார்த்தை மீறி பேச மாட்டார்கள் வஹும் பி அம்ரிஹி யஅமலூன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுவார்கள் அப்ப ஒரு பாவம் அறியாதவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான் அவருக்கு சாப்பாடு தேவையில்லை தூக்கம் தேவையில்லை பொண்டாட்டி தேவையில்லை புள்ள தேவையில்லை வியாபாரம் தேவையில்லை கொடுக்கல் வாங்க தேவையில்லை அப்புறம் எதுக்கு பாவம் பண்ணுறவங்க ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களுடைய உணவே தஸ்பீஹ் தான் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்தால் அவர்களுக்கு வயிறு நிரம்பி விடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நாம் சொன்னதை தவிர எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படி பரிசுத்தமான படைப்புகள் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் இதுல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யுங்க அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னதா இந்த மௌலூத் கலிங்கன் சொல்றானே கிறுக்கன் இவன் சொல்வது உண்மையா அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே அவன் சொல்வது உண்மையா மௌலூத் பித்தர்கள் யோசிச்சு பாருங்க இப்பலாம் மௌலூத் என்ன ஆயி போச்சுங்க முஹப்பத் ரசூலுல்லாஹி பிரிய அதெல்லாம் இல்ல ஈகோ நீயா நானா நீ சொல்லி நான் என்ன நிறுத்துறது நான் சொல்லி நீ என்ன ஓதுறது அல்லாஹ் பாதுகாக்க தரணும் இப்படி உங்களுடைய ஈகோவுக்காக உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய பெருமைக்காக, தான் என்ற அகம்பாவத்திற்காக நீங்கள் மௌனத்தை ஆதரிப்பீர்கள் என்றால் அல்லாஹ் ஷிர்க் வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தில் போய் மாட்டிப்பீங்க. இந்த அநியாயக்கார பாவி சொன்னான், இந்த கவிங்க அல்லாஹ் மீதே இட்டு கட்டி சொல்கின்றான், அல்லாஹ்விடையே போய் சொல்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவம் பண்ணிட்டாரு, பெரிய பாவம் பண்ணிட்டாரு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தையே மன்னிக்க யார்ட்ட கேட்டு வந்தாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாரு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய அழகா இது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் புகழ சொன்னாங்களா மௌலூல? அல்லாஹ் சொல்ற மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், இந்த பருவாய் சொல்ற மலக்குமார்கள் பாவம் செய்தார்கள் ரசூலுல்லாஹி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் பார்த்தான மலக்குமார்களே. அருமை சகோதரர்களே, இதை விட பெரிய கொடூரமான வார்த்தைகள் பாருங்க, அடுத்தடுத்த வார்த்தைகள். இது இந்த யாசீர்ங்கிற பைத்துல உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். இந்த கவிதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஒன்று வருதுங்க, சிறுக்கெல்லாம் சிறுக்குக்கெல்லாம் முத்தாய்ப்பு, மாபெரும் சிறுக்கு. இந்த பைத்தவத்தை ஓதனா நேரடியாக நரகத்துக்கு போவாங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட சிறுக்கு குத்துபியான்னு சொல்லக்கூடிய சிறுக்கு. இந்த குத்துபியான் ஏன் பேர் வந்துச்சுன்னா, இதுக்கு யா குத்துபா அகலிஸ்தமா ஒல்லாரல்ல கௌசாஹிமான ஆரம்பிக்குது இந்த பாய்த்து பைத்து. இந்த பைத் யாரை பத்தி சொன்னா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியது. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய ஞானி, அல்லாஹ்வுடைய நல்லடியார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மாதிரி அமல் செஞ்சு நமக்கு அவங்களை போன்ற அந்தஸ்து தந்தருவானாக. அவ்வளவு பெரிய சீதேவி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் ஞானி. இது எதுக்கு நான் சொல்றேன்டா, நம்ம முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி பேர்ல பாருங்க இப்ப எல்லாம் அநியாயத்தை எழுதி வச்சிருக்கான்னு உடனே பாத்தீங்களா, பாத்தீங்களா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கே ஒரு எதிரி, ஒரு ரசூலா பேர்ல இப்ப எல்லாம் அநியாயத்தை எழுதி வச்சிருக்காண்டா ரசூலாவுக்கு எதிரி. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் சகோதரர்களை, அவர்களை யாரும் நம்ம ஒரு கிஞ்சிட்டோம் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அவருடைய அந்தஸ்து அல்லாருக்கு உயர்ந்த அந்தஸ்து, அது எவ்வளவு அந்தஸ்து நமக்கு தெரியாது. இன்ஷா மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தும் போது தெரியும் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹிக்கு இவ்வளவு மகத்துவமா, இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்லி. அந்த பரிசுத்தமான முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பேர்ல இந்த அநியாயக்கார கவிஞர் எழுதுனது பாருங்க. அது பெரிய, அதாவது ஃபுல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னா நான் போன வரமே சொல்லிட்டேன், மூணு மாசம் உட்காந்தா முழு தஃப்சீர் செய்யலாம். அங்கங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு இடத்துல சொல்றேன், சொன்ன பாருங்க ஒரு இடத்துல. கத் அதாக கிதாபுல்லாஹி முஸ்தமியா யாகோசுல் ஆலமு குன் பில் குர்பி முஜ்தமியா அன்டல் கலீஃபத்து லீ ஃபில் கௌனி முல்தமியா சும்மீத பி இஸ்மின் அலீமின் முஹையத்தீனி. இந்த ராகம் உங்களுக்கு பிடிக்காமனா போலாம், நல்ல ராகம், இதோட சூப்பர் ராகம், சினிமா ராகம் வேண்டாங்க, மூலு பித்தத்தில் பிக்கலுங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்த பட பாடலையும் பாடுவாங்க. இதில் என்ன சொல்கிறான் பாருங்க, அது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஹிதீனே, உங்களிடத்தில் அல்லாவுடைய உரையாடல் வந்தது. எப்படி முஸ்தமியா, நீங்கள் காமால் கேட்டீங்க அல்லாவுடைய உரையாடல் எப்படி வந்துச்சான், சும்மா காமாசமாலாம் வரல, எனக்கு கனவுல வந்துச்சு, எனக்கு உள்ளத்தில் வந்துச்சு அப்படிலாம் இல்லை, முஸ்தமியான் காதால் கேட்டீங்க நீங்கள் அல்லாவுடைய உரையாடலை. எப்படி அல்லாஹ் உரையாடி அழைச்சான், யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே. யாருங்க அல்லாஹ் அழைக்கிறானா முஹிதீன, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகனே, குன் பில் குர்பி முஜ்தமியா, என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள், நீங்கள் என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள் என்ற உரையாடல் நீங்கள் காதால் கேட்கும் அளவுக்கு உங்களிடத்தில் வந்தது. எனவே அல்லாஹ் சொன்னா நீங்க தான் வந்து என்னோட நெருங்கி என்னோட கலந்து விடுங்கள். அந்தல் கலீஃபத்துலி ஃபில் கௌனி, இந்த அண்ட சராசரங்களிலே, இந்த அண்ட சராசரம் இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் தான் எனக்கு பிரதிநிதி. எப்படி முல்தமியான், ஒளிமிக்க பிரதிநிதி, பளிச்சென்று பளீரென்று ஒளி வீசக்கூடிய பிரதிநிதி நீங்க தான் எனக்கு. எனவே சும்மீத பீஸ்மின் அலீமின் முஹையத்தீனி, நீங்கள் முஹையத்தீன் என்ற மகத்தான பெயர் அதனால் தான் சூட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு யார் சொன்னானா, யாருங்க சொன்னது? அல்லாஹ்வுடைய உரையாடல் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய உரையாடல் முஹிதீனுக்கு வந்துச்சான். என்னென்ன நீங்க தான் வந்து யா ஹவுஸ்ஃபுல் ஆலம், மகத்தான ரட்சகரே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வல்லாஹு அல்ஹம்த். இதை சொல்றதுக்கே நம்ம தௌபா செய்யணும் அல்லாஹ்ட்ட, இதை சொல்லி காட்டுறதுக்கே அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். இதை பக்தி பரவசம் சொல்லி உட்காந்து ஓதுறாங்களே பாடுறாங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? உங்களுடைய ஈகோவில அதுக்கு ஓரமாத்திக்கு வச்சுட்டு நம்ம அல்லாட பதில் சொல்லுமே யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஐயோ மொய்யா சொல்றா பாருங்க, யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே, குன் பில் குர்பி முத்த முஜ்தமியா, என்னோடு சேர்ந்து நெருங்கி சேர்ந்து விடுங்கள், கலந்து விடுங்கள், என்னோட நெருங்கி என்னோட கலந்துருங்க. இந்துக்கள்ல ஒரு கொள்கை உண்டு, பகவானுடைய பாதி விஷ்ணு பாதி சக்தி, பாதி சிவம் பாதி சக்தி, பகவான் இருக்காரா, அந்த பகவானுக்கு பாதி யாரா சிவனா, பாதி வந்து சத்தியம். அதனால கடவுள் வந்து ஆனாலும் பிள்ளைகளும் கலக்கப்பட்டவரா, ரெண்டு பேரும் கலந்தவரா? இதுக்கு அதுக்கு என்னங்க வித்தியாசம்? அல்லாஹ் சொன்னா என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள் நீங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவா சொல்றான் பாருங்க, ஒரு மனுஷன் அல்லாஹ் பேசணும்னு சொன்னா அதுக்கு என்ன தகுதி? அல்லாஹ் சொன்னா பாருங்க, மா கான லி பஷரின் அன் யுக்கல்லிமஹுல்லாஹ், எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு, அல்லாஹ் அவரிடத்தில் அல்லாஹ் பேசுறதுல்ல, அல்லாஹ்ட்ட பேசுறது நமக்கு தகுதி இருக்குது. எப்படி யா அல்லாஹ் என் குறைகளை தீர்த்துறல்லாஹ் அல்லாஹ்ட்ட சொல்றோம், இது பேசுறது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறது. அது சொல்றான் யுக்கல்லிமஹுல்லாஹ், அவரிடத்திலே அல்லாஹ் பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் அருகதி கிடையாது. எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் பேசுவதற்கு தகுதி கிடையாது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆனா எப்படி? இல்லாமி வஹயின், ஒன்று வஹி மூலமாக பேசுவான். எப்படி ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் பேசினாம்ல, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாம்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாம் இல்லையா, அப்ப நபிமார்களே அல்லாஹ் பேசினானே, அப்படி வஹியின் மூலமாக பேசுவான். அல்லது அவமின் வராய் ஹிஜாபின், அல்லது திரைக்கு பின்னால் இருந்து. திரைக்கு பின்னால் இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் சூர்ச்சினாமலைக்கு போனாங்க, போய் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அரினி யா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நான் உன்னை காட்ட முடியாதுப்பா, நீ வந்து இந்த மலையை பாரு, இதை மார்ப்பதற்கு சக்தி பெற்றால் என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சொன்னா தன்னுடைய ஜலாலியத்தை அல்லாஹ் அந்த மலையின் மீது ஒரு பகுதியில் இறக்கினார், அந்த மலை வெடித்து சின்னபின்னம் ஆகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி பேசினா? திரைக்கு பின்னால் இருந்து பேசினான். அப்போ ஒன்னு திரைக்கு பின்னால் இருந்து ஒரு நபிட்ட பேசணும், அல்லது வஹீன் மூலமா ஒரு மனிதன் நபிட்ட பேசணும். அல்லாஹ் சொல்றான், அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறான் என்றால் அவர் திரைக்கு பின்னால் இருந்து பேசியவராகவோ அல்லது வஹீன் மூலமாக பேசியவராகவோ உள்ள நபியாகத்தான் இருக்க முடியும். நபிமார்களிடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான். இங்கே சொல்றான் இருந்தாலும் காதால் கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்க நேரடியாக பேசுனான். காதால் கேட்டீங்க நீங்க, நான் கேட்கறேங்க, அல்லாஹ் பேசுனான். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இவன் பக்கத்தில் உங்க பார்த்தானா இவன், இந்த கவிஞ பக்கத்தில் உங்க பார்த்தானா இந்த மொழி படித்தவன், இல்ல அல்லாஹ் இவன்ட்டு சொன்னானா நான் மொஹிதீன்ட்ட பேசணும்பா அப்படின்னு அல்லாஹ் இவன்ட்டு சொன்னானா? அல்ல மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி இந்த கவிஞ்ட்டு சொன்னாங்களா நான் அல்லாஹ்ட்ட பேசணும் இவன்ட்டு சொன்னாங்களா? அப்ப ஒன்னு அல்லாஹ் பேசினா மொஹிதீன் அப்துல் காதர் கேட்டாங்க அப்படின்னா ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்ல மொஹிதீன் அப்துல் காதர் சொல்லியிருக்கணும், அல்ல இவன் ரெண்டு பேரும் நடுவில் இருந்திருக்கணும், இந்த கவிஞ என்ன சொல்ல வர்றான் அப்போ? சரி, இதெல்லாம் போயிட்டா அது பேர் பாருங்க, அல்லாஹ் இவர் அழைச்சானா எப்படி மகத்தான ரட்சகரே என்று அழைத்தானா? யா கௌசல் ஆலம், மகத்தான ரட்சகரே என்னோடு இரண்டரை கலந்து விடுங்கள். அருமை சகோதரர், எவ்வளவு பெரிய சிர்கான வார்த்தை! கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். கால்கள் வீங்கும் அளவுக்கு, ஹத்தா வரமா கதிமாவோ, அவருடைய கால்கள் ஊதும் அளவுக்கு வணங்கினார்கள். அனி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ கத் வஅதலக மா கத் கஃபர மா தக்தம மின் தம்பிக மா தாஹர், ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அத்தனை மன்னிச்சான் வாக்களிக்கிறானே, அதற்கு பிறகு யா ரசூலல்லாஹ் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்குறீங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா அவலம் அக்கு அப்தன் சகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஞாபகத்தை கொடுத்துருக்கானே, இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்கானே, நன்றி இல்லாடியா இருக்க வேண்டாமா? அப்ப கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்கிட்ட ரெண்டரை கலந்துட்டான் சொல்லலையே, இந்த நபியும் சொல்லலையே, ஏன் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க இந்த மௌலூத் ஆசிரியர் சொன்னதுக்கெல்லாம் மாற்றமா அவருடைய அற்புதமான கிதாபுகள் இருக்குங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி நேரடியாக எழுதுனது அல் ஃபதஹ் ரப்பானி, ஃபுதூஹுல் கைப், உன்யத்து தாலிபீன், இதெல்லாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதின கிதாபுகள். அதுல அவங்க அல்லாவுடைய ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாவோட அடியா நெருங்க வேண்டிய சிறப்பை பத்தி சொல்றாங்க பாருங்க. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி இதுல உன்யத்து தாலிபின் சொல்றாங்க, இதா ரக்கந்திலா கைரிஹி ஃபக்கத் அஸ்ரக்த, நீ அல்லாஹ்வை தவிர வேற எந்த படைப்பின் மீது லேசா நம்பிக்கை வைத்து விட்டாலும் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக விடுவாய். உன்யத்து தாலிபின் எடுத்து பார்க்கட்டும், இந்த மௌலது பித்தர்கள் எடுத்து பார்க்கட்டும், அடாவடிக்காக வேண்டி ஈகோக்காண்டி தாங்குற அகம்பாவத்துக்காண்டி ஓதுறாங்களே இவங்க எடுத்து பார்க்கட்டும், பெருமைக்காண்டி பகட்டுக்காண்டி இருக்கிறாங்களே இவங்க மூலது ஓதக்கூடிய அஜத்து மாட்டி கேட்கணும், அவரும் அஜர்த்தானே, ஓத சொல்றவரும் அஜர்த்தானே, அந்த அஜத்தில் கொண்டு போய் காட்டுங்க. இதை இல்ல எங்கிட்ட கூட்டு வாங்க, நான் அந்த அஜத்தை பேசுறேன், சும்மா காரணம் காட்டி அந்த அஜர் சொல்றாரு இந்த அஜர் சொல்றாரு சொல்லி உங்களுடைய நரகத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய நரகத்தை நீங்கள் ரிசர்வேஷன் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான எல்லோரையும். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு லேசான சிந்தனை வைத்து விட்டான், நம்பிக்கை வைத்து விட்டானோ ஃபக்கத் அஸ்ரக, அவன் இணை வைத்து விட்டான். புத்தகங்கள் ஐபில சொல்றாங்க, உன்னியத்து தலைவியில் சொல்றாங்க, லா தஸ்கு மினல் ஹாலிக் இலல் ஹல்கி, படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே நீ முறையிடாதே. உடைய கஷ்டங்களை படைத்தவனை விட்டுவிட்டு லா தஸ்கு மினல் காலத்தி இலல் கல்கி படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகள் இடத்திலே நீ முறையிடாது. பல் உஷ்க இலைஹி ஹுவல்லதி யக்திரு எவன் ஒருவன் எல்லா நிவாரணமும் அளிக்க சக்தி பெற்றவனோ அவனிடத்திலேயே முறையிடு. யாருங்க நான் நான் சொன்னாங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜீலன் ரஹமத்துல்லாஹி அலைஹி நான் தான் எல்லா சக்தியும் பெற்ற எந்த முறையில சொன்னாங்க எல்லா சக்தியும் பெற்ற ரப்பலாவின் இடத்துல முறையீடு அவன் தான் தீர்க்க வல்லவன். அம்மா கைருகு பலா மற்றவர்களிடத்தில் கூடாது. இது புத்தக கைபிள சொல்றாங்க பத்தொன்பது ரப்பானில சொல்றாங்க யுக்ரஹு மா மினல் அல்காபி வல் அஸ்மாஇ மா யுவாசி அஸ்மா அல்லாஹ். நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை எம்பிக்கிற அடுத்த பிரச்சனைப்பா அல்லாஹ்வுடைய பெயருக்கு ஒத்த பெயர்களையோ பட்ட பெயர்களையோ சூட்டுவதையும் நான் நிற்கிறேன். ஹவுசுல் ஆலம்ங்கிறது மகத்தான ரட்சகர். யாருக்கு மகத்தான ரட்சகன்? மகத்தான ரட்சகன் யாரு? மகத்தான உதவியாளர் யாரு? அப்ப அல்லாஹ்வுக்கு இணையான பட்ட பெயர்களையோ அல்லாஹ்வுடைய பெயருக்கு இணையான பெயர்களையோ யாருக்கு சூட்டுவதை நான் மகத் கண்டிப்பாக வெறுக்கிறேன் அப்படின்னு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த கிறுக்கன் சொல்றான் அல்லாவே அழைச்சானா மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிய யா ஹவுசுல் ஆலம் மகத்தான ரட்சகரே அப்படின்னு சொல்லி. அப்ப மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுட மேல போயிட்டாங்களோ போற ஸ்பீட்ல விவாதம் பண்ற ஸ்பீட்ல அகம்பாவத்திர ஸ்பீட்ல ஆமான்னு அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. அகம்பாவத்திர வேகத்துல ஆமா அப்படித்தான் அல்லாஹ்வோட மேலதான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. சரி அடுத்தது பாருங்க. அப்புறம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி பத்தி எவ்வளவு பேர் பொய் பாருங்க. சும்தசனை அசர ஹரீஃபன் சாயிம சரதி யா மொஹிதீனே நீங்கள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நோன்பு வைத்தீர்கள். தொடர்ந்து தடுத்தார்கள். அவர் வந்து 12 வருஷம் தொடர்ந்து நோன்பு வச்சாங்களா உலம் தனம் நவுமத்தம் பீஹாலா தரது. அந்த 12 வருஷத்துலயும் ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட தூங்கலையாம். இவன் சொல்றான் பார்த்தா எல்லாத்தையும் தூங்கலையாம். அதனால இதெல்லாம் எதுக்கு பின்னாடி இந்த பில்டப் எல்லாம் எதுன்னு சொல்றேன் பாருங்க. அதனால இது குண்தலில் காதிரில் முக்தாரி எல்லா சக்தியும் பெற்ற அல்லாஹ்வுக்கு நீங்கள் அப்தன் அத்தா அதிகமாக வழிபட்டு அடியாராக ஆகிவிட்டீர்கள். இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது ஆயிட்டாங்க. ஆனா அந்த பில்டப் எதுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க 12 வருஷம் நோன்பு வச்சீங்க அந்த 12 வருஷத்துல ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட தூங்கல. அதனால அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒரு மகத்தான நல்ல தலை சிறந்த நல்லடியாரா மாறிட்டீங்க. அப்படி மாறினதுனால அங்கதான் மேட்டர். இப்படிலாம் நீங்க ஆயிட்டதுனால குதிரத்தின் மா சேத்தமின் முஸ்தபா அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்திலிருந்து தன்னுடைய சக்தியிலிருந்து உங்களுக்கு நாடியதையெல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்துட்டான். எப்படிங்க அல்லாஹ் தன்னுடைய குதிரத்திலிருந்து நீ எதெல்லாம் விருப்பப்பட்டு அந்த குதிரத்தை கூட நீ எடுத்துக்க. அதனாலதான் ஒரு ஹிக்காயத்தில் எழுதி வச்சிருக்காங்க மொய்தி நாடகம் முழுத ஹிக்காயத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கிளை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாலும் ஹிக்காயத்தில் எழுதிருக்காங்க முழுது கிதாபில் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்களாம் வந்து ஏமா அழுகுறேன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த கிளவி சொன்னாலாம் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு போகிறது அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அவன் வந்து திடீர்னு மூத்தா போயிட்டான். அவன் செத்து போன பிறகு எனக்கு சம்பாதிச்சு போகிறதே ஆள் இல்லை அதான் அவங்க அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் எங்கே அந்த பையன் தான் இந்த ஜனாசா கிடக்குது பாருங்க என் மகனுடைய ஜனாசா எனக்கு இவன் இவன் போயிட்டு எனக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு அழுதானான். உடனே மொய்தீன் அப்துல் காதர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹிக்கு அந்த கிளவி மேலே இறக்கம் வந்துருச்சான். இறக்கம் வந்து மலக்குள் போத்தை கூப்பிட்டாங்களாம். அவர் தான் உயிரெல்லாம் கைப்பற்றவர் மலக்குள் மொத்த கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்ன விஷயம் இந்த கிளவி அழுகுறா இது அவங்க மகன் உயிரை வாங்கிட்டாங்க யாரை கேட்டு வாங்கினீங்க அல்லாஹ் தான் சொன்னான் கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணாரா அவர் கையில் ஒரு பைய வச்சிருந்தாராம். யாரு மலக்குள் மொத்த இந்த குருவிலாம் பிடிச்சி போடுற மாதிரி உயிரெல்லாம் பிடிச்சி போட்டு பைய வச்சிருந்தாராம். எழுதிருக்கானவங்க கிட்ட கிதாபில் அது படிக்கிறான உட்காந்து நம்ம ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அந்த பைய பிடிங்க என்ன பண்ணாரா அந்த உயிர் அன்னைக்கு பிடிச்ச உயிர் போல அதுல இருந்துச்சான். அப்படி அவுத்துட்டாலும் பாருங்க எல்லா உயிரும் பறந்து போயிடுச்சான். அந்த பிள்ளைய பொழைச்சுக்கிட்டானா அன்றைய தினத்துல யார் யாரெல்லாம் மூத்தானாங்களோ எல்லாம் உயிரோட இருந்துச்சாங்கண்ணா. ஏங்க ஒரு வட்ட செயலாளர் கூட மந்திரியை மிரட்ட முடியாதுங்க. ஒரு வட்ட செயலாளர் கூட மந்திரியை மிரட்ட முடியாது. ஆனா இங்க உயிர்களை பறிப்பதற்கு என்று இலாக்காவுக்கு மந்திரியா இருக்கிற மனத்துக்கு மூத்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி மிரட்டி அதுவும் அந்த அவங்க கையில வச்சு அந்த உயிரெல்லாம் வாங்கி விடுதலை பண்ணி விட்டாங்க. எழுதி வச்சிருக்காரு மொழி கிதாபுல ஹிக்காயத்துல உரிமை ஏன்னா அதோட பெரிய சக்தி நல்லா கொடுத்துருக்காங்க இவருக்கு எழுதியிருக்காங்க மூலதுல. நான் சொல்றேன், இந்த மூலது பிரியர்கள் தயவு செஞ்சு விதண்டாவாதத்திற்காண்டி வீண் வாதத்திற்காண்டியும் பெருமைக்காண்டி ஆரம்பத்துக்காண்டி மூலது ஓதுறீங்களே, கொஞ்சம் இந்த வரியை கொண்டு போய் நீங்க யார் எந்த அஜத்து ஓதலான்னு சொல்றாரு கேளுங்க. கொண்டு போய் இதுக்கு என்ன அஜத்து அர்த்தம் கேளுங்க. நீங்கள் நாடிய சக்தி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விட்டான் தன்னுடைய சக்தியிலிருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற வார்த்தை இன்னும் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துகளையும் சக்தி பெற்றவன், எல்லா வல்லமையும் உடையவன். இங்க இவன் சொல்றான் அல்லாஹ் கொடுத்துட்டான், சரி கொடுத்தது மட்டும் இல்ல, எனவே அல்லாஹுடைய படைப்பிலே நீங்கள் சக்தி பெற்றவர்கள், நீங்கள் தான் வழிபட தகுதியானவர்கள். வழிபடுறது தகுதியான யார் தானா? அப்துல் கலாம் ஜிலானியா சொல்லிட்டு அடுத்த ஒருத்தர் தர்ஜுமா மட்டும் சொல்றேன் பாருங்க. ஷர்ரஃப்த ஜீலான பில் மீலாதி சாக்கினஹு, நீங்கள் ஜீலான் என்ற ஊர்லே, நான் பிறந்த ஊர் ஜீலான், அதனால மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானின்னு சொல்றோம். ஜீலான் ஷர்ரஃப்த ஜீலான பில் மீலாதி சாக்கினஹு, ஜீலான் என்ற ஊரிலே பிறந்து அந்த ஊரை கண்ணியப்படுத்தி விட்டீர்கள். அல்லம்த பில் கபரி பக்தாத் அமாக்கினஹு, பக்தாத் என்ற இடத்திலே அடக்கமாகி அதை நீங்கள் மகத்துவமாக்கி விட்டீர்கள். இவங்களா விருப்பமாய் தானே ஜீலான்ல பிறந்தாங்க. அதாவது நீங்க பிறந்ததுனால ஜீலான் மகத்துவம் பெற்றது, நீங்க மூத்தானால பகதாத் சிறப்பு பெற்றது அப்படின்னா உலகம் சொல்லிட்டு போயிடலாம். ஜீலானிலே பிறந்து ஜீலானை சங்கியப்படுத்தினீர்கள், பகதாதிலே மரணமாகி பகதாதை கண்ணியப்படுத்தினீர்கள் சொல்லிட்டு, உங்களுடைய நேசர் ஒவ்வொருவரும் உங்களை ஜியார செய்கிறார்கள், உங்களுடைய நேசர்கள் எல்லாரும் உங்களை ஜியார செய்யறாங்க. ஒலா கின்னஹு, ஆனாலும் சில பேருக்கு அவர்களுடைய வீட்டிலேயே நீங்கள் போய் தரிசனம் கொடுக்கிறீர்கள். என்னங்க யார் வந்துட்டாங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலான் அல்லாஹ்வுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இருக்காது, அல்லாஹ் லேசாக்குவான். உட்கார். சில பேருடைய வீட்டில் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இவங்க போய் நேரில் போய் என்ன பண்ணா தரிசனம் கொடுப்பாங்களாம். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியும், அது கனவுல காண முடியுமா முடியாதாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. இங்க எப்படியா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹி நேரடி அவங்க வீட்டுக்கு ஆஜராவாங்க. நீங்க விரும்புனீங்கடா மொஹிதீனே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப தப்பு திறம் தாழ்ந்து நீங்கள் அப்படியே பணிவோடு அழைச்சிங்கடா உங்க வீட்டுக்கு வருவாங்களா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல அடுத்து பாருங்க. தனிமையிலே உட்கார்ந்து ஆயிரம் முறை யார் என் பெயரை அழைத்தானோ, அஸ்மம் பி ஹிம்மதி சர்மம் பி கல்பதி, அவன் நம்பிக்கையோடு உறுதியோடு உட்கார்ந்து அதே நேரத்தில் தூக்கத்தை எல்லாம் மறந்து என்னுடைய பெயரை யார் ஆயிரம் முறை அழைத்தானோ, யா முஹியதீன் யா முஹியதீன் யா முஹியதீன் யா முஹியதீன் என்று யார் ஆயிரம் முறை அழைத்தானோ, அஜத்துஹு முஸ்ரியன், விரைந்து சென்று அவனுக்கு நான் பதிலளிப்பேன், மின் அஜலி தாவத்திஹி, அவனுடைய அழைப்பின் காரணமாக. தனிமையில உட்கார்ந்து ரொம்ப நம்பிக்கையோட மொஹிதீன் அப்துல் காதர் இப்பவே வருவாரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யா முஹியதீன் யா முஹியதீன் அழைச்சிங்கடா மொஹிதீன் அப்துல் காதர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்களாம். அஜத்துஹு முஸ்ரியன், அரசுக்காரனுக்கு ஆயிரம் பேர் அருவாளோட அங்க உட்கார்ந்து யா முஹியதீன் யா முஹியதீன் சொல்லுங்க, வந்து இறங்கி அரசுக்காரன் பூரா விரட்டுவாங்க. சொல்றேன் பாருங்க, மொஹிதீன் எவ்வளவு புனிதமானவங்க அந்த சீதேவி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி, அவங்க பேர்ல எப்படிலாம் அவதரித்து கட்டம் பாருங்க சொல்லிட்டு. ஆகவே மக்களே, சொல் எது ஐயா அப்துல் காதர் மொஹியதீனி, அவர்கள் எந்த கஷ்டம் என்றாலும் அப்துல் காதர் மொஹியதீனே என்று அழைக்கட்டும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முஃமினுல்ல, அம்மை யுஜீபுல் முதுத்தர் இதா தஆஹு, ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் அல்லாஹ் என்று அழைத்தால் அவனுக்கு பதிலளிப்பவன் யார்? ஒரு சிரமத்தில் உள்ளவன் அழைத்து அவனுடைய அழைப்புக்கு பதிலளித்து அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்பவன் யார்? அப்படி நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ்வோடு இன்னொரு இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ் கேக்குறான் குர்ஆன்ல, உன் கஷ்டமான காலத்துல அழைச்சி அந்த கஷ்டத்திலாம் நிவர்த்தி பண்றதுக்கு யாருப்பா? அப்படி அழைக்கிறதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு அல்லாஹ்வோட இன்னொரு இறைவன் இருக்கிறானா? இந்த கிறுக்கன் சொல்றான் ஆயிரம் முறை உட்கார்ந்து அப்படியே மன ஓர்மையோடு. அதனாலதான் இன்னைக்கு சில ஊர்களில் குத்துபியா நடக்குது. இதனால பேர் குத்துபியா. குத்துபியானா என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை ராத்திரில லைட்டை பூரா அணைச்சிருது, அணைச்சிட்டு எல்லாம் சுத்தி நின்றுப்பாங்க, நடுவுல மாவு பரப்பி வச்சிருவாங்க. இன்னும் நடக்குதுன்னு சில ஊர்கள் நடக்கு, நான் ஊர் பேரை சொல்ல விரும்பல, அந்த ஊருக்காரங்க தெரியும். நடுவில் மாவு பரப்பி வச்சிருவாங்க, மாவு பரப்பி வச்சுட்டு கையை கோத்துக்கிட்டு நடுவில் ஒரு டைரக்டர் ஒருத்தர் நிற்பாரு, யா ஹவுசல் ஆலமீன், ஹுதுபியதி அப்படின்னு அந்த ராகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் யா கௌசல் ஆலம் யா கௌசல் ஆலம் ஹுதுபியதி மாலிசி வாக்கவலா ஒலா அல்வி அலாஹதி உன்னத உங்களை தவிர வழி இல்லை எங்களுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க யா கௌஸ் யா கௌஸ் யா முஹிதீன் யா முஹிதீன் சொல்லி ஆயிரம் முறை கத்துவாங்க. கத்தி முடிச்ச பிறகு அங்க அப்புறம் சொல்லுவாரு, அங்க டைரக்ட் சொல்லுவாரு, எல்லாரும் உங்களுடைய முராதுகளை கேளுங்க அப்படிங்குவாரு. முராதுனா துவாக்கள் எல்லாம் உங்களுடைய துவாக்களை கேட்பாங்க. எனக்கு அது நடக்கும், என் பிள்ளைக்கு புள்ள பிறக்கணும், என் பொண்ணாடி அது நடக்கணும், இது நடக்கணும், ஆச்சா புத்தா லொட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுவாங்க. கேட்டு முடிச்சோம் லைட்டை போடுவாங்க. லைட்டை போட்ட பிறகு பார்த்தா அந்த மாவு பரப்பிச்சது தானே, அதுல முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானுடைய குதிரை கால் தடம் இருக்கும். குதிரையில் வந்திருப்பாங்க, வந்து கால் தடம் இருக்கும். என்னங்க சார் புரியுதா? ஹஜ்ரத் எங்க நடக்கு சொல்லுங்க, நாங்களும் போய் கலந்துருக்கீங்களா? காரணம் இதான், ஆயிரம் முறை தனிமையில உட்கார்ந்து யா முஹியத்தினே யா முஹியத்தினே நினைச்சா மின் அஜில் அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜில் தாவத்துக்கு அவருடைய அழைப்பை ஏற்று உடனடியா நான் பதில் சொல்கிறேன். இன்னும் ஒரு செம இருக்குதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான மேட்டர் இருக்குது. அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஆகில் யக்ஃபீஹில் இஷாரா வல் ஜாஹில் லா தக்ஃபீஹில் ஹிஜாரா. அறிவுள்ள மக்களுக்கு சைக்கின் செய்தாலே போதுமானது, அறிவு கட்டவர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்காது. அறிவுள்ள மக்களுக்கு இப்படி எப்படி எப்படி தப்பு இருக்குதுப்பா அப்படி சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அறிவு கட்ட மக்களுக்கு கல்லால் அடிச்சு ஓடாத என்று சொன்னாலும் விளங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் அறிவுள்ள மக்களாக ஆக்கி அருள்வானாக. இந்த முசீபத்தான மௌலவி வீட்டு சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது உண்மையான முகப்பத்து வைத்து மறுமையிலே அன்னாருடைய சிபாரிசை ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் ஈர்ப்பருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.